கரு கரு கரு கரு கண்ணப்பட்டு வாடி வேடும் வாசமல்லி சந்தனத்தை பூசி விடுங்க. அடுத்தது அடுத்தது எப்பவன்னு மாமியாரு கேட்கும் முன்ன அரடச பெத்து கொடுங்க. தக தக தக தக தங்க சில தவிக்கிது வெக்கத்தில் போது மத விட்டு விடுங்க. அரிதரும் அரிதரும் நாளைக்கு தேவைப்படும் தாலாட்டில் ஒன்னு ரெண்டு கத்து கொடுங்க. சூரியன் சூரியன் அதில் உருகது உருகது ஏனோ.